சொல்லி தந்தானம்மா. மாமன் ஒரு நா மல்லியப்பு கொடுத்தான், என் மாமன் ஒரு நா மல்லியப்பு கொடுத்தான். அடியாச்சி இது எதுக்கு, நான் யோசனை பண்ணி பார்த்தேனம்மா, அவன் வாங்கிக்க சொல்லி தந்தானம்மா. எடுத்துக்கொண்ணா ஏதுக்கொண்ணா, சின்ன பிள்ளைமா பச்சை பிள்ளைமா, வாசத்தில்லே மதி மறந்து வாங்கிக்கிட்டா வச்சுக்கிட்டா. மல்லியப்பு வாசம் என் மாம மேல வேசம், மாம ஒரு நான் மல்லியப்பு கொடுத்தான். மாங்காத்தோ போறோம் நான் மறுநா போனேனா, தேங்காய் பூவாட்டம் நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேனா. அடியாத்தாடி என்னோரமா எம்மா மேல வந்தா அங்கே, எம்மா மேல வந்தா அங்கே ஒரு மாங்கா தந்தா திங்க. எடுத்துக்கொண்ணா ஏதுக்கொண்ணா, சின்ன பண்ணுனா பச்சை பண்ணுனா, ஆசை இல்லை என்னை மறந்து வாங்கி கேட்டுனா சின்ன பண்ணா. மாம தந்த மாங்கா நல்ல மல்கோவா தாங்க, மல்லியப்பு கொடுத்தான். அம்மா கரையோரம் நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேனா, சேலை துணி எல்லாம் நான் துவச்சுக்கிட்டு இருந்தேனா. அடி அம்மாடி என்னோரமா எம்மா மேந்தானே வந்தா, புது சேலை தானே தந்தா. சின்ன பொண்ணா ஏது பொண்ணா, சின்ன பொண்ணுனா பச்சை பொண்ணுனா, சேலை இல்ல என்னை மறந்து வாங்கிக்கிட்டுனா கட்டிக்கிட்டுனா. மாம தந்த சேலை அந்த மல்லியப்பு போல ஒரு நாள் தனியாத்தான் நான் வீட்டுல இருந்தேனா, மெதுவா வந்தானா நான் வரபா இன்னானா. அடியாத்தாடி கண்ணி பொண்ணுனா மதிமா எங்கே படுத்துக்கிட்ட.